எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் கண்மூடில் பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான் என்னானதோ ஏதானதோ சொல் சொல் காதல் ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் சென்றல் என்னை தீண்டினால் சேலை தீண்டும் ஞாபகம் சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம் வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம் மேகம் ரெண்டு சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம் வாயில்லாமல் போனால் வார்த்தை இல்லை பெண்ணே நீ இல்லாமல் போனால் வாழ்க்கையில்லை கண்ணி முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல் காதல் ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் கண்ணுக்குள் நீதம் கண்ணீரில் நீதம் கண்ணூரில் பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதம் என்னானதோ ஏதானதோ சொல் சொல் வீசுகின்ற தென்றலில் வேலையில்லை பேசுகின்ற வெண்ணிலா பெண்மையில்லை போய்ந்து போ பூ வளர்த்த தோட்டமே கூந்தலில்லை தேர்ந்து போ பூமி பார்க்கும் வானமே புள்ளியாக தேர்ந்து போ பாவையில்லை பாவை தேவை என்ன தேவை ஜீவன் போன பின்னே சேவை என்ன சேவை முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல் காதல் ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் கண்ணூரில் பார்த்தா நெஞ்சுக்குள் நீதான் என்னானதோ ஏதானதோ சொல் சொல்